ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സവിധത്താം സദാഹതി ദിശന്തു മേ ദേവ സദാ ത്വദീയാഃ ദയാതരംഗാനുചരാഃ കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംശ്രിതകാമധേനും. നാവിനുള്ള നിന്ദ്രുമലരും ജ്ഞാനക്കരകൾക്കെല്ലാം ആവിയുമാക്കയും താനേ അഴിപ്പോടഴിപ്പവൻ താനേ. ഭൂമിയല്ലാൽ തടന്തോടൻ പൊരുപടയാഴി സങ്കേന്തും കാവിനന്മേനി കമലക്കണ്ണനും കണ്ണിനുടാനേ. வெற்புடன் ஒன்றிய இந்தையில் வெப்பினைதீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க பற்பில் அமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என் விற்புருவக் கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே. ஹிருத்யா ஹிருத்பத்மசிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர் மிகோஷ க்ஷிப்த பிரத்யர்த்தி திருப்தர் ஜெயதி பகுகுணா பங்கிரஸ்மத் குருணா ദിക്സൗധാബദ്ധ ചൈത്രജ്വജപടപവനസ്ഥാതി നിർഭൂത തത്തത് സിദ്ധാന്ത സ്തോമതൂല സ്തപക വിഗമന വ്യക്ത സദ്വർത്തനീക. സ്വാമി ദേശികനുടേ അവതാര ഉത്സവം അതി കോലാഹലമാ സ്വാമി പലകാലം എഴുന്നരുളിയിരുന്ന് തന്നുടേ ജീവിത ദശയില അവതാര കാലത്തിൽ എഴുന്നരുളിയിരുന്ന ദിവ്യക്ഷേത്രമാണ് ഔഷധാചലത്തിനുടേ இந்த க்ஷேத்திரம் அகீந்திரபுரம். இந்த திருவகீந்திரபுர க்ஷேத்திரத்துல சுவாமியினுடைய இந்த அவதார உற்சவ அங்கமா வந்து தேவநாத சபா சார்பில் வந்து உபன்யாசங்கள்லாம் வந்து வித்வான்களை கொண்டு பண்ணிட்டு இருக்கா. அதுல அடியனையும் வந்து வீணா விசேஷமையோ வெங்கட சைலநாதகான்னு சுவாமி சொல்லிட்ட மாதிரியும் பரிஹாசேன வினோதயாமி நாதம் அப்படின்னு தேசிய சாகித்யர் பாதுகாசத்துல, அதாவது நாம் பண்ற 1000 ஸ்லோகங்கள் ரொம்ப நல்ல கவிதையத்தோடு இல்லைனாலும் பெருமாளுக்கு ஒரு பரிகாசத்தை மூட்டி ஒரு குழந்தை பண்ணக்கூடிய மனதை சொல் எப்படி அந்த பெற்றோருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரியாவது இருக்கட்டும்னு தேசிய சாகித்ய பிரகாரம். அதே மாதிரி அடியன் வந்து எவ்வளவு பெரிய வித்வான்கள்லாம் பண்ண இதே இடத்துல அடியனையும் வந்து ஒரு இன்றெண்ணை பொருளாக்கி அப்படின்ற மாதிரி ஆழ்வார் சாகிச்சா போல அடியனையும் கூட்டிருக்கா. அந்த சுவாகத்தை அடிய ஏத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சுவாமி திருமாளிக சுவாமியே வந்து ஏழி இதை வந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒரு இந்த ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி பல பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்க, சுவாமி தேசியனால பண்ணப்பட்ட கிரந்தங்கள் அது தமிழ் பாஷையிலையும் சம்ஸ்கிருத பாஷையிலையும் பிராகிருத பாஷையிலையும் மணிப்பிரவாளத்திலையும் பல விஷயங்களை வந்து சுவாமி சாதிச்சிருக்கார். சுவாமி சர்வதந்திர சுதந்திரன்ற விருதுக்கு ஏத்த மாதிரியே, அதாவது அந்த விருதுன்றது சுவாமி பண்ணதுனால வந்தது இல்லை, அந்த சுவாமியினுடைய வைகரி அப்படின்றது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அவருடைய விபவத்துல நடந்த விஷயங்களை வச்சே தெரிஞ்சுக்கிறோம். நாம இன்னைக்கு சர்வதந்திர சுதந்திரம்னு சுவாமி எப்படி சொல்றோம்னா அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது விபவத்துல எழுதியிருந்த தேசியனை விட நமக்கு கிரந்தா ரூபியான தேசியம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் தேசியம், ஒரு மும்மணி கோவிலையும் ஒரு நவமணி மாலையிலையும் ஒரு தேவநாயக பஞ்சாசத்திலையும் ஒரு அச்சுத சதகத்திலையும் தேசிகன் நமக்கு தெரியற தேசிகன் அப்படி ஒரு ஆச்சரியமான தேசிகன். அந்த தேசிகம் நாம எல்லாம் அனுபவிக்கணும்ன்றதுதான் பாகவதால் கோஷ்டியில அடியனுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் மாதிரி. அதாவது சுவாமியினுடைய விபவத்தை சொல்றது அவருடைய விபவத்துல நடந்த கதைகள், அவர் எப்படி எழுதியிருந்தார், அவர் பண்ண பல விஷயங்களை நாம வந்து பல மகனீயர்கள் சொல்லியும் பல வியாசங்கள் மூலமாகவும் கேட்டுட்டேதான் இருக்கும். ஆனா சுவாமியினுடைய கிரந்தங்களை எடுத்து சொல்றதுன்றது பெரிய டாஸ்க் தான். அது அந்த பெரிய ஒரு இலக்க, அந்த பெரிய விஷயத்த சுவாமி அடியனுக்கும் பிரசாதம் பண்றீங்க. அது அஸ்மத் ஆச்சாரியரான ஸ்ரீமதாண்டவன் அதை வந்து முதல் நாள் கேட்டு அனுகிரகிச்சாயிடுத்து பண்ணிட்டு வா அப்படின்னு சாதிச்சாயிடுத்து. அதனால ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கருணையே அவலம்பிச்சு, அதாவது அந்த கருணைக்காக, அதாவது சாதக பக்ஷின்ற பக்ஷி எப்படி வந்து இந்த மேகத்து ஜலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி அடியன் வந்து ஆச்சாரியாளுடைய அந்த கருணை, அந்த கருணைய ஒரு பெரிய ஒரு விருட்சம் மாதிரி நம்பி இந்த உபன்யாசத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். இதுல விஷயம் அடியன் எடுத்த விஷயம் வந்து சுவாமி எத்தனை கிரந்தங்கள் சாதிச்சாலும் அதுக்குன்னு சில வைகரி உள்ள சில கிரந்தங்கள் இருந்துட்டே இருக்கும். பல வேதாந்த கிரந்தங்கள் சுவாமியினால சாதிக்கப்பட்டிருக்கு, பல பல சாஸ்திர கிரந்தங்கள் நியாய சித்தாஞ்சலம் நியாய பரிசுத்தி போன்ற நியாயசாஸ்திர விஷயமான கிரந்தங்களும் சாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பாடம். குழந்தைகள்லாம் ரொம்ப சுலபமா கத்துக்கிற மாதிரி ஞாபகதாசிரம் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் சுவாமினால. ஆனா அடியல் எடுத்துன்றதும் ஒரு அனுஷ்டான இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், அதாவது பாதுகா சகஸ்திரம் அப்படின்ற இந்த விஷயத்தை அடியல் எடுத்துருக்க. பாதுகா சகஸ்திரம் சுவாமி ஒரு வியாஜமா ஸ்ரீரங்கத்துல எழுதி இருந்த பொழுது எம்பெருமானுடைய திவ்ய ஆக்ஞியினாலேயும், அதாவது எப்படி நாம ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் சொல்லிட்டே இருக்கோமோ, அந்த மாதிரி பாதுகா தேவியினுடைய திவ்யாக்னியை ஏற்ற கவிதார்த்திக சிம்மமான சுவாமியினால பண்ணப்பட்ட இந்த பாதுகா சகஸ்திரம்ன்றது இன்றைய நாள் பொழுதும் நித்யானுசந்தானமா இருக்கிறதுன்றது சுவாமி சுவாமி எழுதி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 600-700 வருஷம் கழிச்சு இன்னை வரைக்கும் நாம அனுசந்திச்சுட்டு இருக்கோம். எந்த சுவாமியினுடைய எந்த திருநட்சத்திரத்துல பண்ணப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அப்படி 600-700 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஒரு ஸ்தோத்திர பாடம், ஸ்தோத்திர பாடமா இருக்காது, ஒரு காவியமாகவும் ஸ்தோத்திரமாகவும் ரெண்டுமாக இருக்கக்கூடிய பாதுகா சகஸ்திரம். பாதுகா சகஸ்திரம் ஒரு காவியம், அதே நேரத்தில் அது ஒரு ஸ்தோத்திர பாடமும் கூட. இப்படி இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு துதி, இந்த துதிய பாதுகை மேல, அதாவது எம்பெருமானுடைய மரபடி மேல அவர் பண்ண துதி, அந்த துதி நூலானது இன்னி வரைக்கும் நம்மளால வந்து அனுஷ்டான பூர்வகமா எல்லாரும் சேமிச்சிருக்கான்றது நம்மளாம் பண்ண பாக்கியம். எத்தனையோ பேர் பண்ண காவிய கிரந்தங்கள்லாம் இன்னைக்கு அனுஷ்டானத்துல கிடையாது சுவாமி. பிளஸ் எத்தனையோ ரகுவம்சம் குமார சம்பவம் எத்தனை கவிகள், பெரிய பெரிய கவிகள், பெரிய பெரிய கவிகள்லாம் பண்ண எந்த ஒரு கிரந்தமும் நித்திய சேமிக்கிற அனுஷ்டானத்துல இல்லை. எந்த மாதிரியான கிரந்தங்கள் டெய்லி சேமிக்கிற மாதிரி இருக்குன்னா, எம்பெருமானையே சொல்லக்கூடிய வேதாந்தியாகவும் இருந்து கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லப்பட்ட தார்க்கிகத்திலையும் கவித்துவத்திலையும் நல்லா கவனம் பண்ணக்கூடிய சுவாமியுடைய கிரந்தங்கள் இன்னி வரைக்கும் பிரச்சாரத்துல இருக்கு. இன்னி வரைக்கும் நாம எல்லாம் பாதுகா சகஸ்திரம்ன்ற அந்த ஸ்தோத்திர பாடத்தை பிரதி தினம் சேமிச்சுருக்கோம். அப்ப இப்படி ஒரு கிரந்தத்தை வந்து எடுத்து சொல்றதுன்றது சகஸ்திரம்னே புரிஞ்சுட்டு இருப்பேன் எல்லாரும். அதாவது ஒரு 1000 ஸ்லோகம், 1-2 இல்ல, 1000 ஸ்லோகம் கண்ட பெரும் காப்பியம் சுவாமி பண்ணது. அதாவது காப்பியங்கள் ரொம்ப இந்த அந்தந்த மொழிக்கு வந்து ஒரு பலு சேர்க்கக்கூடியது. ஏன்னா மொழியில வந்து ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் இலக்கணம் வந்து இலக்கியத்தை பார்த்துதான் வருது. இலக்கணம் முதல்ல வந்ததுக்கப்புறம் இலக்கிய பிரயோகங்கள் இல்ல. வால்மீகிக்கு முன்னாடி பாணினி வந்து இலக்கணங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வால்மீகி ராமாயணம் வரல. முதல்ல வால்மீகி வந்து ராமாயணம் பண்ணி முடிச்சாயிருக்கு. பின்னாடி இலக்கணத்தை வந்து வகுத்தவாழ்தான் அதன்படி இலக்கணத்தை வகுக்கலாம். அப்ப அப்படி பார்க்கும்போது சுவாமியுடைய காப்பியம் சொல்லக்கூடிய நாயகன் நாயகி, அப்பவே காப்பியம்னா தலைவன் தலைவி தானே, காப்பியத்துக்கு அழகே தலைவன் தலைவி. இங்க யார் தலைவன் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். இந்த உபய காவேரி மத்தியத்துல பட்டர் சாய்ச்சா போல கதாகம் காவேரி தட்டபரிசரே ரம்ய சரிவே அப்படின்னு அந்த இரண்டு உபய காவேரி, இந்த உபய காவேரிக்கு நடுவில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான காப்பியத்துக்கு நாயகனா வச்சிருக்கார் சுவாமி இந்த பாதுகா சாஸ்திரத்துல. ஆனா இந்த பாதுகா சாஸ்திரத்தை பார்த்தேன்னா பாதி இடம் இல்ல, முக்கா இடத்துக்கு மேல பாதுகா தேவியான நாயகியே புகழப்படுறாரு. எப்படி வந்து சீதாயா சரிதம் மகத்துவம் ராமாயணம் சொல்லப்பட்டிருந்தோம், பிராட்டியினுடைய பெருமை சொல்ல வந்திருக்கோம் ராமாயணம், அதே போல இந்த பாதுகா சாஸ்திரமும் பாதுகா தேவியும் சொல்ல வந்தது தான். ஆனா வியாஜ மாத்திரமா பெருமாளையும் நடுவு நடுவுல சேர்த்து சேர்த்து சுவாமி சொல்லிட்டு வர பிரத்யேகமாகவும் ஒரு பத்தி, 9வது பத்தியில ரங்கநாதனையும் விழிச்சு ஒரு 10 ஸ்லோகங்கள் சுவாமி சாய்ச்சிருக்காங்க. அதே நேரத்துல காவிய தலைவனோடு சேர்ந்த காவிய தலைவியின் அழக சொல்றதுதான் இந்த பாதுகா சகஸ்திரம்ன்ற அற்புதமான கிரந்தம். அப்படி இந்த பாதுகா சகஸ்திரம்ன்ற கிரந்தத்துல 32 பத்தியங்கள் சாய்ச்சிருக்க. பத்தி பத்தினா சாப்டர்ஸ் வச்சுக்கோங்க, சாப்டர்ஸ் 32 சாப்டர்ஸ் தான் பிரிச்சிருக்கேன் சுவாமி. 32 பத்திகள்ல பாதுகா தேவியினுடைய வர்ணனை, எம்பெருமான் திருவடி நிலைகளில் சாஸ்தி கொண்டிருக்கிற அந்த பாதுகைகள், அதாவது எம்பெருமான் திருவடிய என்றைக்கும் ரட்சிக்கக்கூடிய அந்த பாதுகைகளை பத்தி சுவாமியாக கவனம் பண்ணப்பட்ட 1008 ஸ்லோகங்கள். இது வந்து ஒரு அசாத்தியமான பெரிய காப்பியம். சரி, காப்பியம் பண்ண அந்த காப்பியத்தினுடைய நாயகர் யாரு அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகன். கவிக்கெல்லாம் வந்து கவிதார்க்கிக சிம்மம், அவர் பண்ண கவித்துவம் வந்து அவருடைய பல கவிதா விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். முதல்ல பாதுகா சகஸ்திரம், அதே போல ஹம்ச சந்தேசம், சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகம், சுபாஷித நீதி, யாதவ விதேயம், எல்லா வகையாகவும் பூர்த்தியாக ஒரு காவியம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணுமோ, நாடகங்கள் எந்தெந்த லட்சணங்களை சொல்லணும்னு ஆலங்காரிகர்கள் சொன்னாலும், அதாவது இந்த இலக்கியத்திற்கு அந்த இலக்கியம் எப்படி இருக்கணும்னு வகுத்து வைத்தார்களோ அந்த வகுத்தபடி இருந்தவர் தேசி. அவர் வகுத்து சொல்லல சுவாமி, அவர் வகுத்து ஒரு காரியம் பண்ணல. அந்த ஹயக்ரீவன் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாது, அந்த ஜிஹ்வாக்ரத்துல அந்த ஹயக்ரீவனானவர் எழுந்தொருள் இருந்து அர்த்தமே செய்து காண்பிச்சார். சுவாமியே சாட்சாத்தா சொல்லும்பொழுது வேங்கடேஷாவதாரோயம் தத்தண்டாம்சா அசவா பவேத்து யதீந்திராம்சோ சமயத்தியகம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு குமார வரதாச்சாரியார் சொல்லக்கூடிய சுவாமியினுடைய குமாரர் சாதிச்ச மங்களத்திலேயே சாட்சாத்து திருவேங்கட உடையாருடைய அவதாரமாகவே சுவாமி தேசிகன் போடப்பட்டார். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அவருடைய ஜிஹ்வையில எழுதியிருந்து ஹயக்ரீவனால பிரசாதிக்கப்பட்ட பாதுகாப்பா என்ற அற்புதமான கிரந்தம். அதை சொல்லக்கூடிய கஷேத்திரமா இருக்கிறது இந்த திருவகீந்திரபுரம். எங்க சுவாமிக்கு ஹயக்ரீவனே பிரத்யட்சமா சாட்சாத் தெரிச்சாரோ இந்த கஷேத்திரம். அப்ப எல்லாத்துக்கும் மகத்துவம் இருக்கு. சொன்னவர் சுவாமி தேசிகன், அவருக்கு இருக்கிற மகத்துவம் நம்மளால சொல்லி மாறாது. அவருடைய சகஸ்ரநாமத்துல பல விஷயங்களை இதை பத்தி சொல்லியிருக்கா. அந்த சாஸ்திரம் சொன்னா கூட சொல்லி மாண்டுமா, அப்படி ஒரு அவருடைய கீர்த்தி. அதாவது கீர்த்தி எப்படின்னா, சுவாமி தேசிகன் வந்து தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது பத்து திசைகளையும் பரவக்கூடிய புகழை தசாவதார ஸ்தோத்திரம் சொல்பவன் அருள்வான். அது வந்து அவருக்கு கிடைக்குன்றத எம்பெருமான் வந்து அருள்வான்றத சாய்ச்சிருக்காரு இல்லையா தசாவதார ஸ்தோத்திரத்துல. அந்த தசாவதார ஸ்தோத்திரத்துல எப்படி சொன்னாரோ அதே போல பத்து லோகம் இந்த சுவாமி மூணு லோகத்திலையும் இல்ல எம்பெருமானுடைய ரெண்டு விபூதி உபய விபூதி நாதனான எம்பெருமானுடைய இரண்டு விபூதிகள், ஒன்று நித்திய விபூதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம், இன்னொன்னு இந்த நீலா விபூதினு சொல்லக்கூடிய இந்த பூலோகம் மாதிரியான லோகங்கள். இவ்வத்தனை லோகங்களிலும் சுவாமியினுடைய புகழ் நிறைந்து பறைசாற்றப்படக்கூடிய விதமா சுவாமியினுடைய கிரந்தங்கள் அமைந்திருக்கின்றன. அது ஆச்சரியமான கிரந்தமா இந்த பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி வந்து தலைவனா எடுத்திருந்த ரங்கநாதனையும் திராட்டியினுடைய அதாவது பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தையும் சிறமேல் கொண்டு இரவு ஒரே யாமத்தில் இந்த பாதுகா சகஸ்திரத்தை அனுகிரகித்தார். சுவாமி மூணே மணி நேரத்தில் எழுதி முடிச்சிட்டார். சுவாமி மூணு மணி நேரத்துல ஆயிரம் ஸ்லோகம் கவனம் பண்றதுன்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அதாவது இந்த புதுக்கவிதைன்னெல்லாம் சொல்றாளே அந்த மாதிரி அது இலக்கணத்தை விட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. இலக்கணத்தை அதிகரிச்சதா இருக்கவே இருக்காரு. தேசிகன் ஒண்ணு பண்ணார்னா அதுதான் இலக்கணமா இருக்கும். ஒன்று சுவாமி பண்ணது இலக்கணமா இருக்கும், இல்ல இலக்கணம் சுவாமி ஏத்துட்டா மாதிரி அவரோட அதாவது ஒரு சில நேரம் எக்ஸாம்பிளா காமிக்கக்கூடிய புருஷால் எப்படி இருப்பானா, இவரை மாதிரி இருக்கணும் சுவாமி அப்படின்னு யாச்சி காமிக்கிறா இருக்கும். அந்த எல்லை இனம், அந்த எல்லை இனம் தான் தேசிகனுடைய கவிதைகள். அப்படி பண்ணப்பட்ட சுவாமினால எம்பெருமானப்பட்டியே பண்ணப்பட்ட பாதுகா சகஸ்திரம். இந்த பாதுகா சகஸ்திரத்தில் இருக்கிற இன்னொரு வைக்கல் என்ன அப்படின்னா, சுவாமியே சாதிச்சா போல சோனி கோல சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல சுப்ர சுத்ர நரேந்திர சாதுரசனா தன்யான் நவன்யாமனே அப்படின்னு எவ்வளவு அழகு சுவாமியினுடைய வைராக்கிய பஞ்சகத்துல. இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் நான் புகழ மாட்டேன், இந்த மாதிரி அல்பத்துக்காக ஒரு அல்ப சுகத்துக்காக நான் யாரையும் புகழ மாட்டேன்னு வைராக்கிய வித்யா எழுதியிருந்த சுவாமியினால எம்பெருமான பத்தியோ எம்பெருமான சேர்ந்த பாகவதர்களை பத்தியோ அல்லது சுவாச்சாரியர்களை பத்தியோ அல்லது அந்த ஆச்சாரிய பரம்பரை பத்தியோ மாத்திரமே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சுவாமி பண்ணது எந்த ஒரு தமிழ் மன்னரையும் புகழ்ந்து சுவாமி ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ணல. அவருடைய ஸ்தோத்திரம் அத்தனையுமே ஒன்று எம்பெருமான பத்தியோ அல்லது பாகவதார பத்தியோ அதுவா ஆச்சாரியர்களை பத்தியோ தான் இருக்கு. இதை விட சிரேஷ்டதமமானது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா லோகத்துல ஒரு பணத்துக்காகவோ அதுவா இருக்கக்கூடிய வறுமை, அவர்களுக்கு இருக்கிற வறுமையினால யாரையோ ஒருத்தரை பார்த்து அவனுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவன்கிட்ட இல்லாத குணத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லி இப்படி பண்ணப்படுற ஒரு விஷயத்த சுவாமி நமக்கு காண்பிக்கவே இல்லை. அப்ப சுவாமி என்ன நம்மளுக்கு காண்பிச்சார் அப்படின்னா, அவர் காண்பிச்ச விஷயம் மூன்று. ஒன்று வைராக்கியம், என்றைக்கும் வைராக்கிய நிதி அப்படின்னா உடனே கண்ண மூடின்னு எல்லாரும் சொல்லக்கூடியது சுவாமி தேசிகன். அதாவது திரிமந்தஸ்தான் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வைராக்கியம் அப்படின்ற ஒரு பதத்துக்கு அந்த அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா தேசிகன்ற ஒருத்தர் தான் சொல்லுவா. தேசிகன்ற பேரு வேற யாருக்கும் இல்லை. தேசிகன்ற திருநாமமே எவ்வளவு ஆச்சரியமான இந்த சுவாமிக்கு ஏற்பட்ட திருநாமம். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய முதல் விஷயம் இந்த வைராக்கியம். இரண்டாவது விஷயம் அவருடைய ஞானம். அபார ஞானம்ன்றது எப்படி தெரிய வருது அப்படின்னா, சுவாமியினால அங்கப்பட்ட கிரந்தங்கள் மூலமா நமக்கு இன்னைக்கு தெரிய வருது. இத்துணை கிரந்தங்கள் பண்ணி நம்மெல்லாம் இன்னி வரைக்கும் அனுகிரகிச்சிருக்கிற சுவாமி தேசிகன். அப்ப அவருடைய ஞானம் இரண்டாவது. மூன்றாவது விஷயம் அனுஷ்டானம். ஞானம்னு ஒண்ணு இருந்தாலே சுவாமி அது அனுஷ்டானத்துக்கு போனோம். சந்தியாவந்தன புஸ்தகம் நம்ம பார்த்தாச்சுனாலே ஆக்சுவலி சந்தியாவந்தனம் பண்ணிருக்கணும், இல்ல சந்தியாவந்தனத்தை திருத்திக்கணும். அப்ப அந்த அனுஷ்டான பூத்தமான அந்த ஞானம். அப்ப சுவாமி நமக்கு காண்பித்த இந்த மூணு விஷயத்தையும் இந்த பாதுகாசக சிரத்துல ஸ்தாபிச்சிருக்க. இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பாதுகாசகத்தை சுவாமி சொன்ன விஷயங்கள் பாதுகா பிரபாவம் எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்றதுதான் அடியன் கொடுத்த ஒரு தலைப்பு. இந்த பாதுகா சகஸ்திர விஷயத்துல சுவாமி வந்து முதல்லயே பிரபாவ பத்ததி, அதாவது இந்த 1008 ஸ்லோகமே பிரபாவம் தான் சொல்ல வந்தது. பிரபாவம் தான் அதன் பெருமைகள், பாதுகையினுடைய பெருமையை சொல்ல வந்திருந்தால் 1008 ஸ்லோகமுமே. அது என்ன புதுசா நடுவில் ஒரு பத்ததிக்கு பிரபாவ பத்தின்னு போடுவானே, இருக்கிற பத்ததி எல்லாமே பிரபாவ பத்ததி தான். ஆரம்ப பத்ததி, பிரஸ்தாவ பத்ததி, அதுவும் பிரபாவத்தை தான் சொல்றது. அது என்ன விசேஷிச்சு பிரபாவத்தை சொல்றது அப்படின்னா, இங்க மாதிரி உபன்யாசகால் இல்ல இந்த விஷயத்த ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சுவாமி அமைச்சு கொடுத்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 100 ஸ்லோகங்கள், அதாவது ஒரு 100 ஸ்லோகத்துல ஆழ்வார் வந்து தெளியாத மரகலங்கள் தெளிகின்றோமேனு சுவாமி சாய்ச்சா போல, ஆழ்வார் எப்படி அந்த 10 வகுத்து 100 தசகங்களா அதை வச்சிருக்காரோ, அந்த மாதிரி 100 தசகங்களுடைய கருப்பொருளா இருக்கு இந்த பிரபாவ பத்ததி என்ற பத்ததி. இதுல வந்து 70 ஸ்லோகங்கள் சுவாமியினால சாய்க்கப்பட்டிருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய 2 பத்ததியும் சேர்த்துட்டு 100 ஸ்லோகம்னு சொல்லப்படுறது. பிரஸ்தாவ பத்ததி, சமாக்கியா பத்ததி, அடுத்தது இந்த பிரபாவ பத்ததி. இப்படி 70 ஸ்லோகங்களா இந்த பிரபாவ பத்ததியில மொத்தமும் சொல்லப்பட்டது பாதுகா பிரபாவம் மாத்திரமே. அப்ப பாதுகா பிரபாவத்தை சுவாமி எதுக்கு திடீர்னு ஆரம்பிச்ச? ஒரு ஒரு கிரந்தம் பண்ணும்பொழுது சுவாமிக்கு ஒரு வியாதம் ஏற்படும், யாதம்னா ஒரு சாக்கு போக்கு வேணும். ஒரு கிரந்தம் பண்ணணும்னா அதுக்கு பெருமாளுடைய ஆக்னி ஏற்படணும். அப்ப சுவாமிக்கு இந்த ஆக்னியை எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, எதேச்சியா எம்பெருமான் சன்னதியில சுவாமிக்கு ஏற்பட்ட விருது, அதாவது சுவாமிக்கு கவிதா அறிக்கை சிம்மம்ன்ற விருது ஏற்பட்டிருக்கு. இந்த விருதை வச்சு ஒரு சில பேர் வாதம் பண்ணான், இது உமக்கு தகுமா அப்படின்னு வாதம் பண்ணான். சரி, சுவாமி வந்து எப்பவுமே, அதாவது நம்ம பூர்வாழ்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னா, அவ இந்த மாதிரியான ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகாக தேசிகாக அப்படின்னு சுவாமியே சாய்க்கிற, அதாவது இந்த மாதிரி போட்டி பொறாம இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அவன் வரவே மாட்டான், அவன் தூர ஒதுங்கி விடுவான். சுவாமியும் இந்த விஷயத்துக்குள்ள தூர ஒதுங்கிதான் போனேன், ஆனா பாதுகா தேவியினால இதை கொடுத்துக்க முடியல. அதனால பாதுகா தேவி உடனே அர்ச்சக முகேன பாதுகா சகஸ்திரத்தை பண்ண சொல்லி ஒரு ஆக்னியை பிறப்பிச்சான். சரி, சுவாமி வந்து இந்த மாதிரி போட்டிக்கு தான் போக மாட்டாரே தவிர, எம்பெருமானுடைய ஆக்னிக்கு தானே அவர் அவதாரம் பண்ணார். அவருடைய அவதார நோக்கம் என்ன? எம்பெருமானுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவன்ற ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய உயர்ந்த சித்தாந்தம், இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை எல்லாருக்கும் எடுத்து போகும் வகையில சுவாமியினால பண்ணப்பட்ட பல கிரந்தங்கள், இதுதான் சுவாமியினுடைய குறிக்கோள். அதுக்காக பாதுகா சகஸ்திரமும் ஒரு வியாசம். அப்ப பாதுகா சகஸ்திரத்திலையும் வேதாந்தம் தான், அதாவது சுவாமியினுடைய எந்த கிரந்தத்துல வேதாந்தம் இல்லைன்னு நம்ம தேடிதான் பார்க்கணும். எல்லாமே வேதாந்தம் தான். நாடகம்னு பேர் இருக்கும், காவியம்னு பேர் இருக்கும், தலைப்பை பார்த்து வந்து நம்ம சொல்லக்கூடாது. எல்லா தலைப்பும் ஒரே தலைப்பு தான், சுவாமி எல்லாத்தையும் வேதாந்தத்துல காமிச்சிருப்பேன். அதே நேரத்துல காவியம்னு போட்டா காவிய ரசத்தை குறைய மாட்டேன் சுவாமி, காவிய ரசத்தை குறைக்காத வேதாந்தத்தை சொன்ன ஒரு மகான். அப்படிப்பட்ட நம்ம சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம், அதாவது இந்த பாதுகையின் பெருமையை பத்தி என்ன சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்றத ஆரம்பத்திலேயே ஒரு ஷார்ட்டா சொல்ற. தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப சுருக்கி காட்டிட்டார், அது அவராலதான் முடியும். அதே நேரத்தில் அது அதி விஸ்திருத்தமா, இதுக்கு மேல சுவாமி அவரால் விஸ்தாரணம் பண்ண முடியாது. இதுக்கு மேல விஸ்தாரணம் பண்ணணும்னா எல்லா பூர்வாச்சாரியார் கிரந்தத்தையும் உட்கார வச்சு ஒன்னா பாக்கிறவா விஸ்தரிச்சு விஸ்தரிச்சு சொல்லலாமே தவிர, கிரந்தாரூடமா இவ்வளவு பெரிய விஸ்திருத்தம் பண்ண முடியாதுன்ற அளவு சுவாமி விஸ்திருத்தம் பண்ணி காண்பிச்சிருப்பார். அதாவது சின்னதா சொல்லப்படுற சுவாமியால முடியும், ரொம்ப பெருசாவும் சொல்ல முடியும். ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்ற, சுவாமி விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன? விசிஷ்டாத்வைத்தம்னா பெரிய பெரிய புஸ்தகம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், இன்னும் நிறைய புஸ்தகங்கள், சுவாமி சாஹித்ய புஸ்தகங்கள், இதை எல்லாத்தையும் பண்ணுறப்ப சேமிச்சதுக்கு அப்புறம் தான் விசிஷ்டாத்வைத்தம்னா என்னன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் அசாத்தியமான காரியம். அப்ப அவன் விசிஷ்டாத்வைத்தம்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, அத சுவாமி ரொம்ப சுலபமா காமிக்கிறார். நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோ, நாராயணன் தான் பரமாத்மா, நாம் அவனுக்கு நிலையடியோ. அதாவது எம்பெருமான் யாரு? ஸ்ரீயம்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அதே போல அந்த ஸ்ரேபதியான ஸ்ரீமன் நாராயணனை அள்ளி இருக்கக்கூடியவைகள் யாரு? இந்த சேதனம் அச்சேதனம், அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவில்லா வஸ்துக்கள், இந்த வஸ்துக்கள் அவனை அள்ளி இருக்கின்றன, இவைகள் அவனுக்கு உடலாய் இருக்கின்றன, அவன் இவைகளுக்கு ஆத்மாவான். இந்த சுவாமி ரெண்டு வரையும் சாதிச்சுல்ல, சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான கவனம் பண்ற சக்தியும் அந்த ஹயக்ரீவன் அவருடைய ஜிஹ்வையில எழுந்தருள் இருந்து பண்ண அசகாயமான காரியங்கள், இது ஒண்ணு. அப்ப இந்த பாதுகா சரஸ்வரத்துல பாதுகா தேவியை எடுத்துட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாதுகா தேவியை பத்தி ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் ஸ்ரீமத் மகாபாரதத்திலையும் பாகவதந்த புராணங்களிலும் பல புராணங்களிலும் அதே நேரத்துல ஏகாயன சாட்சியில படிக்கப்பட்ட, அதுக்கப்புறம் பெருமாள்னாலேயே வக்கா நாராயண ஸ்வயம் சொல்லப்பட்ட பாஞ்சராத்திர ஆகமங்களிலும் எப்படி பாதுகையின் பெருமை சொல்லப்பட்டதோ அந்த பெருமையை சுஸ்திரமா அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளும் வண்ணம் சுவாமியினால் அவுகப்பட்டதுதான் இந்த பாதுகா சஹஸ்திரம்ங்கிற அற்புதமான கிரந்தம். இதுல சுவாமி ஸ்லோகம் சாய்கிற வேதோபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பராஸ்ருதி பவேத மகர்ஷிணாயத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே த்வே சக்ஷுஷி த்வதனுபாவமவேக்ஷிதும் நஹ. அதாவது வேதமானது எதற்கு வந்தது அப்படின்னா, நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை காட்ட வந்தது. அந்த வேதம் எம்பெருமான் தான் பரம்பொருள், அவனை அண்டி அவனிடமிருந்து நீங்கள் மோட்சத்தை பெற வேணும். அதாவது இந்த சம்சாரங்கிற சாகரம்ன்றது அனந்த கிளேச சாகரம், பல பல கஷ்டங்களை இதுக்குள்ள பொதித்து வச்சிருக்கு. இது எப்படின்னா ஒரு நரகமாட்டம் இந்த சம்சாரம். அதே நேரத்தில் இந்த சம்சாரம் யாருக்கு சுகமா இருக்கும் அப்படின்னா, யார் எம்பெருமானிட்ட இந்த சரீரம் பெற்ற பயனை தெரிந்து சரணாகதியில் அனுப்பித்து இந்த வாழ்வு உள்ளவரை கைங்கரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு இது சுகமாக இருக்கும். யாருக்கு நரகமா இருக்கும்னா, யார் யாரெல்லாம் இந்த எம்பெருமான் கொடுத்த சரீரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு, சௌனக பகவான் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல சொல்ற மிகவும் கஷ்டப்பட்டு நம்மளால நம்மளால வாங்கப்பட்டதுதான் இந்த சரீரம் தான் சுவாமி. இந்த மனுஷ சரீரம் சாமானியம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த சரீரம் அந்த வாங்கப்பட்டதனுடைய பயனை அறியாது யார் வந்து அதை மொத்தமா வந்து கெடுக்கிறாரோ அவளுக்கு இது நரகமா இருக்கும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சரீரத்தை கொண்டு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை அடைவதற்கு வழி தேடு, அவ்வளவுதான், இதான் நம்மளுடைய வேலை. சரி, அந்த வழி எல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதம் புரிஞ்சுக்கணும்னா அத்தியனம் பண்ணணும், அப்புறம் பாஷ்யம் சேவிக்கணும், அப்புறம் உபநிஷத்துகள் சேவிக்கணும், உபநிஷத்தின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேணும். ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஏன்னா ரொம்ப பெரிய சீரியஸான வேலை நமக்கு இருக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு நடுவில் பண்றது கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, பகவானே என்னப்பட்ட இரண்டு பெரிய இத்திகாசங்களை அனுகிரகம் பண்ணி அது மூலமா வேதத்தின் அர்த்தங்களை சொன்னார். வேதவேத்தியே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதாசி சாட்சாத் ராமாயணாத்மா. வேதமானது ராமாயணமாக உருவெடுத்தது. எம்பெருமான் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் சீதா பிராட்டியோடு சேர்ந்த ஸ்ரீ ராமபத்ரனா வந்து சக்கரவர்த்தி திருமகனாக தசரதனுக்கு அவதாரம் பண்ணி வேதத்தில் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அத்துணை கருத்துக்களையும் எம்பெருமான் நடந்தே காண்பித்தாள். அது ஸ்ரீமத் ராமாயணம். இன்னொன்னு, எம்பெருமானாலேயே வியாச பகவான் மூலம் அனுகிரகிக்கப்பட்டது ஸ்ரீ மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய வைகரி என்ன அப்படின்னா, பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாவது வேதமாக கணிசிக்கப்பட்டது. அப்ப இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு சக்ஷு. பாதுகையை பத்தி ஒருத்தர் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது சுவாமி? எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சூக்ஷ்மமா இல்லாத நல்ல வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம் இரண்டு. ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். அததான் சுவாமி இந்த ஸ்லோகத்துல சொல்றேன், த்வே சக்ஷுஷி த்வதனுபாவம் அவேக்ஷிதும் நஹ. எங்களுக்கு இந்த இரண்டு சக்ஷு, இரண்டு சக்ஷு, ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், இன்னொன்று ஸ்ரீமத் மகாபாரதம், இதனாலே தான் இந்த வேதத்தின் அத்துணை பொருள்களும் தெரியுது அப்படின்றது ஆச்சரியமா இந்த பாதுகாசிரசத்தின் வாயிலா வெளியிடுற. இது எல்லா இடத்துக்கும் பொருந்து. அப்ப பாதுகையின் பெருமையும் இதுலதான் சொல்லப்பட்டிருக்குன்றது ஸ்பஷ்டமா சுவாமியினால காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த பிரபாவ பத்ததி ஸ்லோகத்தினாலேயே. இதை விட சுலபமா சுவாமி காண்பித்து, இதை விட சாஸ்வத சம்ஹிதை போன்ற பெரிய பெரிய சம்ஹிதைகள்ல பாஞ்சராத்திர ஆகமத்துல பாதுகையை பத்தி விரிவா சொல்லியிருக்கு. சாஸ்வத சம்ஹிதை, ஸ்ரீதத்துவ சம்ஹிதை, பற்பல சம்ஹிதைகள் பாதுகையை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. ஆனா நல்லா நமக்கு புரியற மாதிரி சொன்ன இடம் வந்து ஸ்ரீமத் ராமாயணம். சட்டு எடுத்து பார்க்கலாம், அந்த ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது எடுத்து பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடியது சட்டு ஸ்ரீமத் ராமாயணமும் மகாபாரதம். அடுத்தது ஸ்ரீமத் ராமாயணம். இப்ப இந்த விடயத்தாடிய மூணா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லப்பட்ட பாதுகையின் பெருமை. அடுத்தது இரண்டாவதா இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாபாரதத்துல கண்ணனன் பெருமான் பண்ணி காண்பித்த பாதுகையின் பெருமை. மூணாவது இந்த பாதுகையின் ஆழ்வார்களினாலேயும் ஆச்சாரியர்களாலேயும் சொல்லப்பட்ட பாதுகையின் பெருமை. இந்த பாதுகா சகஸ்திரத்தின் பெருமையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆச்சாரியர்களில் தலை சிறந்தவர் ஸ்ரீமத் தேரழுந்துராண்டவன். ஸ்ரீமத் தேரழுந்துராண்டவன் முதல் முதல்ல வந்து தமிழ வியாக்கியானம் அனுகிரகம் பண்ணி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாதுகா சகஸ்திரத்திற்கு எப்படி இலக்கானார்கள், ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களுமே பாதுகா சகஸ்திரம் சொல்கின்றது அப்படின்றத அடிச்சு நிரூபணம் பண்ணியவர் ஸ்ரீமத் தேரழுந்துராண்டவன். இதுக்கு முன்னாடியும் வியாக்கியானம் சமஸ்கிருதத்துல பண்ணப்பட்டிருந்தாலும் அதுல அலங்கார விஷயங்களும் இலக்கிய விஷயங்களும் நன்றாக வந்து பேசப்பட்டன. ஆனா ஆழ்வார்களை பத்தியோ ஆச்சாரியர்களை பத்தியோ நல்ல பிரஸ்தாபம் பண்ணி அவர்களுடைய பாசுரங்களை அணு அணுவாக எடுத்து ரசிக்கும் வண்ணம் சொன்ன இடம் வந்து ஒரே இடம் தான், அது ஸ்ரீமத் தேரழுந்துராண்டவன் அனுகிரகிச்ச அந்த ஸ்ரீமத் பாதுகா சகஸ்திரம் வியாக்கியானம். அதுல பற்பல இடங்கள்ல ஆண்டவன் எங்க இங்க வந்து ஆழ்வார் எந்த ஆழ்வார் சொல்லப்படுற எந்த பாகவதால் சொல்லப்படுறா அவளுக்குள்ள வைகரி என்ன அவர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எங்கெங்கெல்லாம் சஞ்சாரம் ஆகுதுன்றதெல்லாம் காண்பிச்ச ஒரே மகான் ஸ்ரீமத் ஆண்டவன். ஒவ்வொரு வியாக்கியானத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. இதே மாதிரி டிடி தாச்சேந்திர சுவாமி சாய்ச்சி அந்த வியாக்கியானத்துல சுவாமி ஸ்ரீரங்க உற்சவத்தை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கோம். டிடி சுவாமியுடைய அந்த வியாக்கியானம் எடுத்து நீங்க சேமிச்சீங்கன்னா உற்சவம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ ரங்கநாதனுடைய உற்சவம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறது, என்னென்ன உற்சவம் நடக்கிறது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பாதுகா சாஸ்திரத்துடைய சுவாமி வியாக்கியானம் டிடி சுவாமியுடைய வியாக்கியானம் எடுத்து சேவிக்கணும். அதே நேரத்தில் பாதுகா சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் என்னென்ன லிங்க், அதாவது அதுக்கு சங்கத்தின்னு சொல்லுவான். சங்கத்தின்னா அதற்குள்ள தொடர்பு, இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்திற்கும் இருக்க தொடர்பு. இதெல்லாம் எங்க சுவாமி சொல்லியிருக்கு அப்படின்னா உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியுடைய வியாக்கியானத்துல பார்க்கலாம். அப்ப பாருங்க நமக்கு ஈஸியா பாக்கிறதுக்காக மூணு தமிழ் வியாக்கியானம் ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் எப்போ இருக்கும். சம்ஸ்கிருத வியாக்கியானம் கொஞ்சம் கடினமானது, மற்ற வியாக்கியானங்கள்ல நம்மளால சுலபமா அவங்க படிச்சு கொடுத்துடலாம். அப்ப இந்த வியாக்கியானத்துல முதல் விஷயமாக ஸ்ரீமத் ராமாயணத்துல அவுடப்பட்ட விஷயம் சொல்லப்படுறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாதுகா பிரபாவம்ன்றது மூணு இடத்துல நன்றாக காண்பிக்கப்படுறது. சுவாமி மூணு இடம் தானான்னு கேட்க வேண்டாம், அடியனுக்கு ஸ்புடமா தெரியக்கூடிய மூணு இடத்தை டக்குன்னு காண்பிக்கிறேன். அதான் மூணு இடம் தான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஏன்னா தேசியம் 1000 ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். 1000 ஸ்லோகத்துல தேசியம் ஒரு 1000 இடம் சாதிச்சிருந்தாருன்னா அடியனால 1000 இடத்தையும் ரெஃபர்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மூணு இடம். முதல் விஷயம் வந்து அகல்யா சாவு விமோசன கட்டம், அதாவது அகந்தேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அப்படின்னு வால்மீகி பகவான் அந்த விஸ்வாமித்திரனுடைய வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது எம்பெருமான நான் அறிவேன், அதாவது நான் உன்னை என்று இணையன் கண்டாய் நாரணனே நீ என்னை என்று இணைக்கு சொன்ன அந்த பிரகாரம் விஸ்வாமித்திரன் வந்து பெருமான் உன்னுடையவன் அல்ல, எல்லாருக்கும் பொதுவானவன், இந்த சேத்தனா சேத்தன சமஸ்த வஸ்துக்களுக்கும் சொந்தமானவன், நீ மாத்திரம் வச்சு உள்ள லாலனம் பண்றது சரிதராது, அதனால என்னுடைய காரியத்துக்காக கொடுக்கணும்னு கேட்டாரே. அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரன் திருவாக்கால வந்தது அகந்தேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அப்படின்னு. எம்பெருமான் திருப்பியும் அவருடைய அந்த ரட்சணத்துக்காக போய் அகல்யா சாப விமோசனம் பண்ற கட்டம், அகல்யை ஒரு கௌதம சாபத்தினால கௌதம மகரிஷியினுடைய சாபத்தினால அகல்யைக்கு ஏற்பட்ட ஒரு துஸ்திதி. என்ன துஸ்தினா அந்த ஒரு கல்லா போகக்கூடிய ஒரு துஸ்திதி. இந்த துஸ்திதி யாருக்கும் வரக்கூடாது சுவாமி, ஏன்னா கல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 1000 வருஷமான இருந்திருக்கா கல்லா, 1000 வருஷ கால கல்லா இருந்த அகல்யைக்கு எது சாப விமோசனம் அடிச்சுது அப்படின்னு சுவாமியால சாய்க்கப்படுறது. பாந்துவ பத்மநாதஸ்ய பாதுகா கேடி பாம்சவகா அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமானவகா அப்படின்னு சுவாமி தேசியன் பராக பத்தியில சாய்க்கிற. பராகம்னா அர்த்தம் வந்து தூஷ், அதாவது அந்த பாதுகையிலிருந்து வெளிப்பட்ட தூசியிலிருந்து ஏற்பட்ட அந்த அனுகிரகம் அகல்யைய அப்படியே உயிர்ப்பித்து. இந்த விஷயத்தை நல்லா சொல்லக்கூடிய ஒரு இடம் இதுன்னா நம்ம வராகசரம ஸ்லோகம். சீதைய மனசு சுஸ்பத்தே சரீரேசன் யோனரா தாத்து சாமிய ஸ்திரே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமானதம் தடஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராணு மத் பக்தம் நயாவே பரமாமதி. அப்படி சொல்லக்கூடிய காஷ்ட பாஷாணம், அதாவது கல்லாகவோ கட்டையாகவோ இருக்கும் சமயத்திலையும் வண்டனான் ரட்சிச்சே தீர்வேன்னு எம்பெருமான் சொல்லாம் பார்த்தா அந்த வராக எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய வாக்கு இங்க மெய்ப்பித்து காண்பிக்கப்பட்டது. வராக அவதாரத்தில் வராக அவதாரத்துல எம்பெருமான் என்ன சொன்னாங்களோ அதை மெய்ப்பித்து காண்பித்த இடம் வந்து ராமாவதாரம். முதலே சொல்லிட்டேன், ராமாவதாரத்துல நிறைய உபதேசங்கள் எல்லாம் கிடையாது, அது அடுத்த அவதாரத்துல பெருமாள் பண்ண போறேன். உபதேசம் எல்லாம் இல்ல, நேரா எம்பெருமான் சத்தியமா இருந்தான்றத நடந்து காண்பிக்கிறான். அப்ப நடந்து காண்பிக்கும் பொழுது பாதுகா பிரபாவத்தை எல்லாருக்கும் எடுத்து காண்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தணும். அதே நேரத்துல இரண்டாவது காரியமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த ரக்ஷண வியாபாரம், தான் எப்படி சரணாகதர்களை ரட்சிப்பேன் அப்படின்னு வராக அவதாரத்தில் சொன்னாரோ அதை பண்ணி எம்பெருமான் அனுகிரகிச்சு காண்பித்தார். அதாவது காஷ்ட பாஷாடான்னு சொல்றதுனால கட்டையா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் கடைசி காலத்துல காப்பாற்றுவேன்னு சொல்லிவிட்டாங்க, காப்பாற்றிய தீர்மான் அப்படின்றது எப்படி சட்டுன்னு ஒத்துக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது வரக்கூடாதுன்றதுனாலதான் எம்பெருமான் வந்து அகல்யா சாமி கோசரம் பண்ணி காண்பித்தான். அகல்யை வந்து ஒரு கல்லா இருந்தா எம்பெருமானுடைய அனுகிரகம் பட்டுது, உடனே அந்த சாப விமோசனமானது ஏற்பட்டு. அப்ப எம்பெருமான் சொன்ன விஷயங்கள் அத்துணையும் சத்தியமானது. அதாவது சில விஷயங்களை எம்பெருமான் நடத்தி காண்பிச்சிருக்கான், சில சந்தர்ப்பங்களை நமக்கு நடத்தி காண்பிக்கலன்ற வருத்தமே வேண்டாம். வைகுண்ட கொடுப்பேன்னு சொன்னா வெளியில கொடுத்துருவோம், கவலையே வேணாம். அதை வந்து அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா தாயகரமான சத்து கொடுக்காம விட்டுட மாட்டான். நமக்குதான், வேற யாருக்கும் இல்ல, யார் யார் சரணாதி பண்றாலும் எல்லாருக்கும் விட்டு சொல்லிட்டான், அதனால கொடுத்தே தீர்வன். அப்ப இந்த எம்பெருமான் மெய்ப்பித்து காண்பித்த இடம் இந்த அகல்யா சாப விமோசனம். பாதுகையினுடைய பிரபாவம் நன்றாக தெரிய வருகிறது. அதாவது சுவாமி ஆரம்பிக்கும் போதே சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ரான சேகராஹா ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவஹா என்ற பாகவதர்களுடைய ரேணுவானது திலோகத்தையும் காப்பாற்றுறது. அதாவது பாகவதர்கள்னா எப்படிப்பட்ட பாகவதர்கள் சுவாமி, எந்த விஷயத்திலையும் பாடிய சொல்ல ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்மாசனன்ற அந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற லட்சணம் சொல்லும் பொழுது ஆச்சாரிய லட்சணத்தை சுவாமி ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி வைதேசிகாக தேசிதா. அதாவது எப்படிப்பட்ட நம்ம ஆச்சாரியர்கள் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அதாவது இந்த மாதிரி போட்டி பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம எப்படி ஸ்வனிஷ்டா விஞ்ஞான அதிகாரத்துல சொல்லப்பட்டதோ, அதாவது ஒரு பிரபந்தன் எப்படி எப்படிதான் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் வகுத்து வச்சதோ அந்த மாதிரி வகுத்து இருக்கணும் அப்படின்றத காண்பித்த விஷயம் இந்த அகல்யா சாபி மோச்சனத்துல. இந்த விஷயம் பாதுகையினுடைய பிரபாவம் முதல்ல காண்பிக்கப்படுறது. அடுத்தது பின்னாடி சுவாமி சாய்க்கும் பொழுது பாஷாண கல்பமந்தே பரிசித கௌதம பரிகிரகன்யாயாது பதிபத பரிசரணார்த்தம் பரிணமய முகுந்த பாதரட்சணி மாமனு சுவாமி சாய்க்கிற. அதுலயும் பாஷாணமா இருந்த கல்லா இருந்த நல்ல ஸ்பஷ்டமா சாய்க்கப்படுறது. இந்தூர்ல தேவநாயக பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது 40வது ஸ்லோகத்துல சுவாமி இதே விஷயத்தை சொல்றார். பாஷாண நிகம முனி, அதாவது பாஷாண நிகம அத அப்படி சுவாமி சாய்க்கும் பொழுது இங்கேயும் அதே விஷயத்தை சாய்க்கும்போது தர்மதாரம்னு சாய்க்கிறார். அதாவது அந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தினால அல்லவோ அவளுக்கு அந்த சாப விமோசனம் ஏற்பட்டதுன்னு தேவநாயக பஞ்சாசத்திரியும் சுவாமி முதல்ல இந்த விஷயத்தை சொல்லிட்டார். பாதுகா சாஸ்திரத்திலும் இது சொல்லப்படுறது, தேவநாயக பஞ்சாசத்திரியும் இது சொல்லப்படுறது. இரண்டாவது விஷயம், முதல் விஷயம் பாதுகா சாஸ்திரத்துக்கு பாதுகையினுடைய விஷயத்த அகல்யா சாப விமோசனம் காண்பித்து கொடுத்துருக்கு. ஆனா அது ரொம்ப மறைந்தா இருக்கா மாதிரி பெருமாளுக்கு தோணும். இன்னும் நல்ல வசனம், விஸ்தரியமா சொல்லணும் அந்த சொல்லக்கூடிய இடம் இல்ல அப்படின்னா. அடுத்தது பரதன் வந்து எம்பெருமான் பாட்டுக்கு எழுந்தார், பாட்டுக்கு தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அதாவது பிதிர்வாரம் பரிபாலனம் ரொம்ப முக்கியமான கர்மாசனம். அதாவது சொல்லுவோம் சொல்லவே செய்வோம், பிதிர்வசன பரிபாலனம் மாத்திரம் செய்வோம், பிதிர்வசன பிதிர்வசன பிதிர்வசன பரிபாலனம் தான் சந்தேகம். மாதிரி தேவோ பவரே சொன்னாலும் ஆனா வசன பரிபாலனத்தில் வந்து பிதிர்வசன பரிபாலனம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மத்த பாதுகாப்பு சொல்லி சாய்ச்சு அப்படி ஆழ்வாரை பத்தின ஒரு புரட்சி. அதாவது சுவாமியை சாய்ச்சி வந்து இதுல பேசுவான் தாழி நாம் தலைவர்கள் சடகோபன் நம்பினாரு தன் திருமான் தந்தையரன் என்ற தனித்திருமான் சாமான்யமான திருமால் இல்ல தந்தையரன் என்ற தனித்திருமால் தாழி தலைவிற்றோம் சடகோபன் தங்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தமையாற்றில் அன்பக்கே அவருக்கும் ஆயிருக்க அன்பர்கள் தமிழ் செய்தான் தாழையே கொண்டு துன்பத்தம் அப்படின்றது என்ன பிரார்த்தனை திருப்பி இருந்து அந்த அயோத்தியா நகரம் வந்து இப்ப அயோத்தியா பேர் இல்லாம ஆனா நான் அந்த அளவுக்கு ரொம்ப கட்டப்பட்டது அடுத்தது பாதுகாப்பு இவனுக்கு மேல நான் கேட்டது இல்லை, எனக்கு கீழே இருக்கிறது இல்லை, நான் வந்து இவனுக்கு கீழே இருந்து இவனையே தாங்க இவனையாக ஜகத்தை எல்லாத்தையும் தாங்க முடியும் இவனையா தாங்க நான் தாங்க அப்படின்ற பால்வாதேவி அதாவது இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல பால்வாதனுடைய தனக்கு மான்பனையமா எதிர்மாறு வரதாழ்வார் வரதாழ்வார் வாங்கிட்டாரு. அப்ப என்ன வார்த்தை ஆயுங்கிறது அங்க ஏதேச்ச இந்த பால்வியாக சர்வகட்சி அனைத்து கிரகங்களுக்கும் சொல்லுங்க கேமமா இருக்கிற வசுவை கொண்டு கேமமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. நாங்களே வருவோம் சொல்றது இல்லை, நம்ம தெய்வம் சொல்லும் போது ரொம்ப ஜாகிரதையாக சொல்றான், உனக்கு யோகம் படிக்கணும்னு சொல்றது இல்ல, கேமமா இரு அப்படின்னா என்னட்டோம் இருப்பதை எடுத்து சிறப்புடன் வாழ்ந்துதான் வாழ்ந்த வாக்கு. அப்ப கஷேமமா இருந்து சொல்லிட்டா சரி, இப்ப இந்த யோகக்ஷேமம் விதாசியதாங்கிறது யார் யாருக்கு பொருந்தும், அதாவது அயோத்தி மக்களுக்கு யோகக்ஷேமமா அல்லது நமக்கு யோகக்ஷேமமா இல்லது பரதாழ்வானுக்கு யோகக்ஷேமமா அப்படின்னு பாக்கணும். அயோத்தி மக்களுக்கு நிச்சயமா யோகக்ஷேமம் தான், ஏன்னா பட்டாபிஷேகம் நடக்கப்படுது, பாதுகா பட்டாபிஷேகம், அவளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் காத்துட்டு இருக்கு, அதனால அவளுக்கு யோகக்ஷேமம் நிச்சயம். அவ எம்பெருமான் மறந்தனாலும் பாதுகை வந்ததுன்றதுல ரொம்ப அபிமானிச்சு அந்த பாதுகையை ஏற்றுக்கிட்டான். அதே நேரத்துல நமக்கு கேட்கவும் வேண்டாம், ராம பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுனால நமக்கு யோகக்ஷேமத்துக்கு ஒன்றும் குறவே இல்லை, ராம ராஜ்யத்தினால நமக்கு ஒன்றும் குறவு இல்லை. இப்ப நமக்கும் இல்லை, அப்ப பரதாழ்வானுக்கு என்ன யோகக்ஷேமம் கிடைச்சது அப்படின்றத நாம ஆராயணம் நிச்சயமா. இந்த குலசேகர ஆழ்வார் சொல்ற, தொத்தலர் பூஞ்சுரிகுழல் கைகேசி சொல்லால் தொண்டகரம் துறந்து துறை கங்கை தள்ளி பத்தியுடைய புகன் கடத்த வனம் போய் குக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் உண்டு. இந்த இடத்துல ரெண்டும் ரெண்டும் எதிர்ப்பு போட்டேன், ஒரு ஊம் போட்டு முடிச்சுக்கலாம், பாதுகா சமஸ்தபதம் போடலாம்ல, ஒரு சமஸ்தபதம் கூட இல்ல, இல்ல ஏதாவது பாதுகைக்கு ஏதாவது விசேஷம் போட்டு நிறுத்திக்கலாம்ல அப்படின்னு நிறுத்தல. பரதனுக்கு பாதுகமும் அரசும் இருந்து, பாதுகைன்றது யோகம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம்ன்றது க்ஷேமம், க்ஷேமமா ராஜ்யத்தை வச்சிருந்து பாதுகைன்றது உனக்கு தெரிய யோகம். ஏன்னா இது யாருக்கும் கொடுக்கல, இது வரைக்கும் யாரையும் பெருமாள் தன்னையே மொத்தமா கொடுத்துருப்பாரு தவிர பாதுகையை மட்டும் ராஜ்யம் ஆளுங்க ஒருத்தருக்கும் கொடுக்கல. முதல் முதல்ல பாதுகையை கொடுத்து ஆள சொன்னது பரதனுக்கு தான், அதனால பரதனுக்கு யோகம் அடிச்சது, பெருமாள் வந்து பாதுகையை கொடுத்தது யோகம், அதே நேரத்துல அந்த ராஜ்யத்தை பாதுகையினுடைய பிரதிநிதியா ஆள சொல்லி கொடுத்தது க்ஷேமம். இது பரதனால எம்பெருமான் நமக்கு நல்ல சூச்சிப்பிச்ச இந்த விஷயம். இத சுவாமி சாய்க்கிற, அதாவது இந்த பரதனுடைய பெருமையை சொல்லும் பொழுது சுவாமி நாதமுனிகளுடைய பெருமையும் சொல்லிடணும். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமத் தேரவந்தூர் ஆண்டவன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பரத சப்தத்துக்கு முதல் முதல்ல பாவ ராக தாளம்னு அர்த்தம் பண்ணது. பரத இத இப்படி அர்த்தம் பண்ணி காண்பிச்சது இதுக்கு முன்னாடி இந்த பூர்வர்கள் பண்ணியிருக்கலாம், அடியன் மந்தபதி தெரியாமலும் இருக்கலாம், ஆனா ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வியாக்கியானத்தில் அடியன் சேமிச்சதுனால அந்த பிரதிபத்தி பூர்வகத்தை காண்பிக்கிறதுனால முதல் முதல்ல பரத சப்தத்துக்கு அர்த்தம் நன்றா பண்ணது இப்படி பரதன்றது சுவாமி நாதமுனிகளையே சேரும். ஏன்னா காலம் வளம்புரி என்ன நற்காதல் அடியவருக்கு தாளம் வழங்கி தமிழ் வரை இசை தந்தவள்ளன், சாமான்யமா தந்த இன்னிசை தந்தவள்ளன் அப்படின்னு போட்டார். ஏன்னா இசை இல்லைன்னா நம்மளால இசைக்குதான் எல்லாரும் மீன் வரத்து கேட்பான், ஒரு விஷயம் இசையா இருக்குதுன்னா அது சௌகரியமா கேட்கறதுக்கு சௌகரியமா இருக்கும், உபன்யாசமா இருந்தாலும் காலக்ஷேபமா இருந்தாலும் அது மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அதுக்கிட்ட போக முடியும். ஆனா இசை வந்து கேட்கறதுக்கு எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும், அதனால இன்னிசை தந்தவள்ளன் சுவாமினாலேயே நல்லா கொண்டாடப்பட்டது. இப்படி பரதனால நன்றாக காண்பித்த கொடுக்கப்பட்டது பாதுகா பிரபாவம். அடுத்தது இதுவும் பத்தலைன்னு தோணி எடுத்து வந்தவோ பெருமாளுக்கு, இதுவும் பத்தலை, அதாவது முதல்ல அகல்யா சாதக மோசனத்துல பாதுகா தூணி மூலமா அப்படியே பாதுகையை சொன்ன மாதிரி இருந்தது, ஆனா பாதுகை நேரம் வரல. சரி இல்ல பாதுகா பிரபாவம் சொன்ன மாதிரிதான் இருக்கு பரதனுடைய விஷயத்துல, ஆனாலும் மனசு ஒப்புக்க மாட்டேன்றது, இன்னும் பாதுகா பிரபாவத்தை நன்னா சொல்லணும். அது எந்த இடம் அப்படின்னா சமுத்திரராஜன், பெருமாள் வந்து சமுத்திரராஜனுக்காக பிராயோக வேஷம் பண்ணி, அதாவது எம்பெருமான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆகாரத்தையும் உட்கொள்ளாமல் கையை வந்து தலைக்கு வச்சுட்டு தர்பாசேனா திருப்புல்லாணி கஷேத்திரத்துல எம்பெருமான் சயனிச்சுட்ட கடலரசன் மரபணும், அதற்கப்புறம் அணையை கட்டணும், அணையை கட்டி லங்கைக்கு போகணும். இப்ப கடலரசன் வெளியில வரணும் வரவே இல்லை, அவர் ஏதோ காரியத்தில் இருந்தார் பாவம், அந்த காரியத்தை விட்டுட்டு அவரால் வர முடியல சத்துனியா, ராஜா அவரும் சமுத்திர ராஜா இல்லையா, ஒரு ராஜானா எவ்வளவு காய் இருக்கும், ராமன் டக்குன்னு எல்லாரும் பார்க்க முடியுமா, அவரையும் பார்க்க முடியாதுதான், அதே மாதிரி சமுத்திர ராஜாவையும் சிலவத்துல பார்க்க முடியாது, அவரும் பாவம் ஏதோ காரியத்தில் இருந்துட்டார். பெருமாள் விஷயம் தான் விஸ்மிருதி தான், அவருக்கு ஏதோ ஏற்பட்டு போயிட்டு வந்த பெருமாள் பார்த்த சாபமானையை சௌமித்தே எடுத்துருது இல்ல போருவா உனக்காக காத்துட்டு இருக்கணும். அதாவது சரணாகதி பட்டவனுக்கு இதெல்லாம் ஒரு அழகா சுவாமி, சரணாகதி என்ன அர்த்தம், நான் கையால் ஆகாதவர், உன் திருவடியில சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ற நீ சர்வசக்தன் என்ன காப்பாற்றுவேன் அர்த்தம். எம்பெருமான் போய் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணார், அதுவே நம்மளால ஒத்துக்க முடியல, ஏன்னா சர்வசக்தன் சரணாகதி பண்றதுக்கு சரி ஏதோ ஆத்மானா மனுஷம் பண்ணி ராமன் தசம் நான் சொல்ல அவரே சொல்லிவிட்டார், அதாவது நான் மனுஷனா அவதரிச்சுட்டேன் அதனால சரணாகதி பண்ணி காமிக்கணும், உங்களுக்கு எல்லாம் எப்படி பிரயோகங்கள்லாம் தெரிய வேண்டாமா பின்னாடி அப்படின்றதுனால ஏதோ பிரயோகம் சொல்லி காமிச்சிட்டேன்னு சொன்னாங்க. எம்பெருமான் பண்ண சரணாகதி நிற்கவே இல்லை, சமுத்திரராஜன் வரவும் இல்லை. பெருமாள் பார்த்தா இதுக்கு மேல கோபம் பொறுக்காது, எம்பெருமான் வந்து அந்த ஒரு திருட பிரதத்தினால எடுத்துட்டாரு அம்ப, எடுத்து அம்ப பிரயோகிக்க போறாரு. பிரயோகிக்கும் போது என்ன சொன்னார், இந்த குரங்கு கூட்டம் நடந்தே போக வேண்டியதுதான், இந்த சமுத்திரம்ன்ற ஒரு விஷயம் இருந்ததா ஒருத்தருக்குமே லோகத்துல தெரியாது, மொத்த சமுத்திரத்தையும் வத்தடிச்சு விடுறேன் லெவல்ல எம்பெருமானுடைய கோபம். அப்படி இருந்த நேரத்துலதான் அந்த சௌமித்திரமே அவன் புத்திசாலிதான். ஏன்னா அது சொல்லும் பொழுது அவருடைய விருத்தாந்தம் சொல்லும் பொழுது அவரு அவர் இவரோட கோபக்காரராச்ச அவரே இந்த இடத்துல பேசாம இருந்தார். அதாவது லக்ஷ்மண பெருமாள் இந்த இளையாழ்வார்ன்றவர் இந்த இடத்துல பேசவே இல்லை. ஏன் பேசல அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு கொடுத்த விஷயம், ராமனுக்கு விஷயம் தெரியும், ஆனா பங்கா பிரபாவத்தை ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சு காண்பிக்கணும்ன்ற எண்ணம் பெருமாள், அவ்வளவுதான். அப்ப சுவாமி கூப்பிட்டு சொல்ற அந்த இடத்துல என்ன விஷயம், ஏன் இப்ப பிராயோக வேஷம் பண்ண நான் எழுந்து இந்த அம்பு அடிக்கும் போது என்ன தடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் கேட்கும் போது சொல்ற, ராமாஸ்திர பாவ கசிகா விரசோஷணியா, அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுட்ட. என்ன அப்படின்னா சுவாமி பரதாழ்வான் ஒண்ணும் பண்ணல, நேரா போன நந்தி கிராமத்துல வச்சு தேவல் போய் பாகின பாதுகேயசியாக விதாசியன் அபிஷேகனம் அபிஷேகம் பாண்டம் சக்கரராம பிரதட்சிணம் நீ பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தீங்க, 500 குட ஜலம், அந்த 500 குட ஜலத்தினாலே திருமஞ்சனம் பண்ணிட்டேன். அந்த திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் என்ன ஆச்சு அப்படின்னா தமசா சரையுன்ற ரெண்டு நதி மூலமா சமுத்திரத்துல வந்து கலந்து கொடுத்தோம். அப்படி பாதுகா தீர்த்தம் பட்ட அவரை தேவலால தேவலாலே முடியாது, தேவல அஸ்திரத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராமாஸ்திர பாவக சிகாபிதி அசோஷனியா, அந்த அவர் பரம பாவனமான சமுத்திரராஜன் எப்படி தப்பிச்சாருன்னா ஆச்சாரிய கடாட்சத்தினால தப்பிச்சிட்ட, ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவரை தப்பிக்க வச்சு. இப்படி ஒரு சன்னிவேஷம், இப்படி ராமாயணத்துல 3 இடங்கள்ல பாதுகையினுடைய பெருமைய மேன்மேல கூட்டி காண்பிச்சிடம். முதல்ல அகங்கார விஷயத்துல பூசியை வச்சு அத பாதுகைன்ற மாதிரி ஒரு திட்டம் போனது, ரெண்டாவது பாதுகையே சொல்லக்கூடிய பரதனுடைய விருத்தாந்தம், மூணாவது இடம்ன்றது வந்து இந்த பெருமாளே காண்பிச்ச இந்த சமுத்திரராஜனுடைய விஷயம். இப்படி 3 விஷயத்தையும் சுவாமி காண்பிச்சது. முதல் சக்ஷுஷா இருக்கக்கூடிய, முதல் கண்ணா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வந்து ஸ்ரீமத் ராமாயணம் எப்படிப்பட்ட பிரமாணம்னா சாட்சாத்து வேதமே பிரமாணம் எப்படியோ அத போல ஒரு பிரமாணம் இந்த ராமாயணம். அதுல நல்லா சொல்லப்பட்டது பாதுகையினுடைய பிரபாவம். அடுத்தது இந்த பக்கம் மகாபாரதம் பக்கம் வருது. மகாபாரதத்தை பத்தி பூர்த்தியா சொல்லி அந்த விடயத்தெல்லாம் வந்து சொல்றதுன்றது கஷ்டமா இருக்கும். அதனால எந்த இடத்துல பாதுகா பிரபாவம் வந்ததுன்றத நம்ம 2-3 இடம் பார்த்து விடலாம். எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் துவாரகையில் இருந்து இந்த தர்மபுத்திரருக்காக இந்த பாண்டவாள் 5 பேருக்காக இவ பண்ண அநீதிக்காக இவன் நடந்த எதுக்கு இவாளுக்கு நல்லா தெரியும் திரௌபதியினுடைய விஷயத்துல தாங்கள் பண்ணது அத்தனையும் தப்பு தான், அவ தங்களுக்கு பண்ணதும் தப்பு தான், எல்லாம் தெரியும். ஒரு தப்பு இன்னொரு தப்பு சரியாச்சுன்னு பெருமாள் விட்டுருக்கலாம், ஆனா திரௌபதிக்கு கொடுத்த வாக்கு எம்பெருமான் அதை காப்பாத்தணுன்றதுனால இவா எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு குந்திக்கு கொடுத்த வாக்கு, அதனால எல்லாரையும் ரட்சிக்க போறேன். அதனாலதான் சுவாமி வந்து திருச்சின்ன மாலையில சாய்க்கும் பொழுது தர்மம் விட பாவம் தர்மம் விட்டு தான் தூது போனமா எம்பெருமான் அவசியம் இல்லை, ஆனா தூது போன காரணம் என்ன, இவளை ரட்சிக்கணும்ன்ற ஒரே இடம். அப்ப எம்பெருமானுடைய பாதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள ஒக்கின்றது என்ன ஆழ்வார் அவரா இருக்கிறான்ல, அப்ப அப்படிப்பட்ட திருப்பாதங்கள் அவ்வளவு தூரம் நடந்து போறது எப்படிப்பட்ட திருக்கமல பாதம், அதாவது சீதக்கடலுக்கு சாய்ந்த பொழுது பேதை குழவி பிடித்து சுவை துண்டும் பாத கமல, அதாவது அந்த அந்த திருப்பாதங்கள் எப்பவுமே ஒரே மாதிரிலாம் இருக்கக்கூடிய திருப்பாதங்கள். அதாவது எம்பெருமான் அங்கேருந்து அவதாரம் பண்ணாலும் அந்த வைகுண்டத்திலிருந்து அவதாரம் பண்ணாலும் எம்பெருமான் மாற்றிக் கொள்ளாத விஷயம் என்னன்னா சுத்த சத்துவமயமான அதே திருமேனியோட அவதாரம் பண்றேன். அதனால அந்த திருவடி பொறுக்குமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பிராட்டி கை வச்சாலே சவந்துருன்ற தேசியம், அதாவது திருமகள் வந்து குடிக்க போனாத அந்த இடம் சவந்து விடும். அப்படி இருக்கிற பாதம் எப்படி அவ்வளவு தூரம் நடந்ததுன்னா வேற ஒண்ணும் காரணம் இல்ல, பாதுகையெல்லாம் இருக்கு. பாதுகைனா என்ன அர்த்தம், தமிழ்லயே பாதுகாத்தல் தானே சொல்லணும், பாதுகைன்னு சொல்லுவோம் பாதுகாத்தல் தானே அர்த்தம். அப்ப பாதுகைனா என்ன அர்த்தம், பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். எதை பாதுகாக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி வாழ்கள்லாம் நட போகும்பொழுது எம்பெருமான ரட்சிக்கிறது. அதனால அந்த பாதுகைய நன்னா காண்பித்த இடம் இந்த நடை. இந்த நடையை பார்த்தாலே தர்மன் விட தாம் தூது போனார், இந்த நடையிலேயே தெரிந்து விடலாம் எம்பெருமான் இவாளுக்காக எப்படி இறங்கி அனுகிரகம் பண்ண அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா அந்த இடத்துல பாதுகா மகிம் எங்க இருக்குன்றத நம்ம காண்பிச்சு கொடுத்தா போதும். அவ்வளவு எங்க அப்படின்னா இந்த பரீட்சத்தை அபாண்டவாஸ்திரம்ன்ற அஸ்திரத்தினால பின்னாடி அதாவது அஸ்வத்தாமனால இந்த பரீட்சத்தை இந்த குழந்தை கர்ப்பத்துல உத்தரையினுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அபாண்டவாஸ்திரம் விடப்படுறது, குழந்தையான பரீட்சத்துள்ள இருக்காங்க. அந்த பரீட்சத்தை காப்பாற்றுறதுக்காக எம்பெருமான் உள்ள சக்கரதாழ்வார்களுடைய அந்த ஒரு அனுகிரகத்தினாலையும் எம்பெருமான் உள்ள இருந்து ரட்சித்ததுனாலையும் பரீட்சத்துன்ற குழந்தை ரட்சிக்கப்படுது. குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்னா கறிக்கட்டையா, அப்ப குழந்தைய பாவம் தாயார் என்ன அளவு வருத்தம் வந்துருவா. அப்படி பிறந்த குழந்தைய பார்த்த பொழுது தாயார் எப்படி வருந்திருப்பான். அந்த வருத்தத்தை போறதுக்காக எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்றது. அதாவது அப்ப பாரதத்துல எல்லாரும் வந்து யாரு வந்து பிரம்மச்சாரியா இருக்காளோ அவன் தொடரும்னு சொல்லி ஆயிடுச்சு. யாரு தொடருது எல்லாருக்கும் ஒரு அந்த பிரம்மச்சரியத்து மேல இருக்கக்கூடிய பயம். ஆனா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா சோடச ஸ்ரீ சகஸ்திரம், அதாவது 16,000 ஸ்திரீகளுடைய கிரீடா, அதாவது எம்பெருமான் ஏழு இருந்த அந்த ஒரு சன்னிவேஷம். அப்ப இவன் பிரம்மச்சாரியான யாரும் கேட்க கூட வரல, கிட்ட கூட வரல. ஆனா எப்பவும் போல கடைசி பெருமாள் தான், அதாவது ஃபைனல் எல்லா ரவுண்டு முடிச்சுட்டு பெருமாள் கடைசியில் வந்து சேவிச்சிருப்பான். பிரம்மா ஒரு வர கொடுத்தா, சிவன் ஒரு வர கொடுத்தா, வர குடிச்சுட்டு அவாவா போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் வரக்கூடிய தீவிரங்கள் அங்கத்தையும் ஓகே அவள் பரபிரம்மன்னா அது பெருமாள் தான். அத போல இந்த இடத்துல எல்லாரும் பிரம்மச்சரியை யார் இருக்குன்னு டெஸ்ட் பண்ற சமயத்துல அப்ப கடைசியில யாச பகவான் சொல்ற, எதுவுமே பிரம்மச்சரியம் சாத்தியம் எம்பெருமான் திருவாக்கு, எனக்கு இந்த பிரம்மச்சரியம் இருந்தா இந்த குழந்தையானது இருந்துவிட்டோம் அப்படின்னு எம்பெருமானுடைய வாக்கு. அதே போல எம்பெருமான் வந்து அந்த குழந்தைய அமிழ்ட்டு கொடுத்து இந்த சுவாமி வந்து குருசகடமுடைய ஒரு காலம் உணர்ந்தன, உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன, புரி தடவும் அளவில் உரல் ஒன்று நின்றன, குருநெறி ஒரு கருவன் விழுத்துவது புகந்தன, மர நெறியல் முடிய விருதானத்து வந்தன, மலர மகள் கை வருகமலர் ஒளி சிவந்தன. எப்படிப்பட்ட திருவடி பாருங்களா, ரொம்ப மெருமையான அந்த திருவடிக்கு லட்சகை அழிவு பாருங்களாம். மனுவலை வருவதோ விமானம் குறைந்தன, அறமுடைய விஷயன் அமர் தேரில் திகழ்ந்தன, அடகுரக படமடிய வாழ் கழிந்தன. எப்படிப்பட்ட அந்த அந்த காலில் எப்படிப்பட்டவன்னா அந்த மதுக்கிட்டே ஒன்று போகிய மதுவுடைய வாசகப்பட்டாலே எல்லாருக்கும் ஒன்றுவான். அப்படிப்பட்ட அந்த மது அதுல எம்பெருமான் எப்படி ஆயின மேலே தொப்புனு குதிச்ச. அப்ப குதிக்கும் பொழுது அவருக்கு சுவாமி ரட்சகமா இருந்தது, இந்த பாதுதான் ரட்சகமா இருந்தது. அப்ப எம்பெருமானோட பாதுகைக்கு எவ்வளவு ஏற்றப்படுது, சுவாமி காமிச்ச விஷயம். யோசிபூதேமானிணயம் ததேவ சரணத்ராணம் ரிணே ரங்கினா அப்படின்னு சுவாமி சாதிச்ச அதே விடயம்தான். அப்படின்னு அந்த பாதுகை காப்பாற்றிட்டு அந்த காளியன் இதுல இருந்து அதே மாதிரி இந்த குழந்தையான பரீட்சத்தையும் அதே போல காந்த ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தோம். அடுத்தது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவித்த பாதுகா, அதுதான் இருக்கிறதுலே உயர்ச்சி. இந்த ரெண்டுத்தோட ஆன சுலபம் முடிச்சோட சீக்கிரம் முடிச்சோம். அதாவது ஏன்னா முதல் விஷயம் ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம் தான் தேசியனாலும் ரொம்ப பெரிய அளவில் எடுத்து கையாளப்பட்டு இந்த பாதுகாசத்துல அதிகமா இருக்கிற விஷயம். அதை கொஞ்சம் சமயம் எடுத்துட்டு சொன்னேன். ஸ்ரீமத் பாரதமும் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் யதாசக்தி சொன்னேன். அடுத்தது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு ஆழ்வார் சாதிச்ச சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், பின்னால் மறுபடியாம், நீழ்கடலூர் என்னும் முனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமால் கனவு. அதாவது எப்படிப்பட்ட பாதுகை அப்படின்னா எம்பெருமான எல்லா காலத்துல வியாக்கியானம் பண்ணும்பொழுது பெரியவாச்சாரி சாய்கிறார் என்ற வியாக்கியானத்துல தான் இஷ்டப்படி கைங்கரியம் பண்ணதில்லை. கைங்கரியம் தான் எம்பெருமான் இட்ட வழக்கா இருக்கணும். நம்ம இட்டபடி சுவாமி திருவிழா திருவேற்கு கழிச்சு போட்டமா இல்ல தூக்குல கழிச்சு போட்டோமா இல்ல நான் சத்தியாகாரம் போறேன்னு சுவாமி திருவிழா பண்ணிருக்கலாம். அதனால சுவாமியுடைய திருவிழம் என்ன குறிப்பறிந்து செய்தது இருக்கு இல்லையா, அந்த குறிப்பறிந்து செய்தலாகிய கைங்கரியம் தான் இங்க சொல்லப்படுறது. எம்பெருமான் சென்றால் இவர் குடையா, அப்ப எம்பெருமான் உட்கார்ந்துட்டா இவர் என்னவா இருப்பார், ஆசனமா இருப்பார். அப்ப எம்பெருமான் ஏதாவது ஒன்று பாக்குறோம்னா அப்ப அந்த பார்க்கக்கூடியதுக்கு மணி விளக்கா இருக்கு. எம்பெருமான் எங்கேயாவது கலமணம் இந்த மாதிரி தர்மபுத்திராளிகள் எப்பயாவது கலப்பணம்னு சொல்லிட்டா அப்ப கலவு கொண்டு அவருக்கு பாதுகையா இருக்கு. எம்பெருமான் இட்ட வழக்கா இருக்கிறதுதான் அந்த அரபு. அரபுனா அரபு கருடர் வியந்தும் ஆசிரியமா சாதிச்சாகும். அதனால ஒரு இடத்த ஒரு சமீதையில கருடர் சொல்லியிருக்கு பாதுகையா, ஒரு சமீதையில வந்து ஆதிசேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இருந்துட்டு போறது ரெண்டு பாதுகை இருக்கு இல்ல, இது ஒரு பாதுகை அது ஒரு பாதுகை எழுந்துட்டு போறது அப்படின்னு சாதிச்சாகும். அப்படி இரண்டு பாதுகைகள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். இந்த ஆழ்வார் சொல்லும்பொழுது சென்னால் குடையாமிற பாசனத்துல பொய்கை ஆழ்வார் ஆச்சரியமா சாய்க்கிறார். அடுத்தது இருக்கக்கூடிய ஆரவந்தாருடைய அதாவது நிவேச சையாசன பாதுகாம்சுக உபதான வருஷாசக வாரணாதி, அதாவது எம்பெருமான் இந்த மனுவில் இருந்து அந்த மனு கொண்டு விடணும்னா அப்ப அவருக்கு ஆதிசேஷனா இருந்து யமுனையிலையும் அவரை ரட்சிச்சுது. அப்ப குடையாவும் இருப்பார், பாதுகையாகவும் இருப்பார், எல்லாவுமாகவும் இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட பாதுகை எப்படிப்பட்ட துயரடி துயரடி சுடரடி தொழுதெழு என் மனதே, எப்படி துயர அறுக்கக்கூடியது. தன் மக்கள் வந்து ஏதாவது ஒரு துயர அறுக்கணும்னு கேட்டா அது அறுக்கிறதுக்கு சர்வ தேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகை. அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது இந்த பாதுகை வேறு யாரும் இல்லை ஆதிசேஷனையும் சொல்லக்கூடியதாகவும், அதே நேரத்தில் சுவாமி அம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய பற்பல ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் இல்ல, மகுட தரதரஸ்தம் கௌதமி ரக்ஷணம் பேரு. இப்ப ஆழ்வாருடைய பிரபாவம் சமாக்கியா பத்தியில 10 ஸ்லோகம், ஆழ்வாருக்குன்னே ஏற்பட்ட 10 ஸ்லோகம், வேற யாருக்கும் இடம் கிடையாது. பெருமாள் வந்தா கூட பெருமாள் இடம் கிடையாது, கடிதம் விசிறுத்தாம்பதுதான் பெருமாள் வந்து நிப்ப, கடிதம் விசிறுத்தாம்பினால் அப்படின்னு வந்து நின்ன உடனே என் அப்பனே நடி செங்குருகூர்னு நிற்கக்கூடிய ஒரு ஆழ்வார். அத போல இந்த பாதுகா சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது சேஷபத்த சமாக்கியா பத்தியில சுவாமி ஆசிரியமா சாகிற பத்யேன தேவி சடகோப முனிஸ்தவாசிட்டு அப்படின்னு இந்த பத்தியங்கள் அத்தனை. என்ன பத்தியம் அப்படின்னா திரவிடோபனிஷத்து, திரவிடோபனிஷத் நிவேச சூன்யா அப்படி லட்சுமி ரமணாய ரோஜகேஷன் துருவமாவிஷத்து ஸ்ம பாதுகாத்மா சடகோப ஸ்வயமேவ வானனியா அப்படின்னு. எப்படிப்பட்ட எம்பெருமான்னா இதனால ரட்சிக்கக்கூடிய ஒரு பாதுகையினால ரட்சிக்கக்கூடிய சில பேர் உண்டு. அதே பாதுகையை தெரிந்து கொள்ளாதவாளுக்கு ஸ்ரீசகாரி மூலமா வந்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான். சரி, அதையும் தெரிந்து கொள்ளாத சில பேர் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு ஆழ்வார் பாசுரம் மூலமா வந்து ரட்சிக்கக்கூடியவர். இப்ப ஆழ்வாரே பல உருவங்கள் எடுத்துக்கொண்டு ரட்சிக்கணுங்கிற வியாபாரம் பிரான் கண்டி ஒன்று பொய்யில் போட்டுவினேன். அங்க படம் போடும்போது நின்ற பிரான்னு போட்டேன், நின்று பிரான் எல்லாருக்கும் தெரியுது, நின்று பிரான் நின்ற பிரான்னு போடுறது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நமக்காக இவ்வளவு நாள் நின்று பிரான். அந்த மாதிரி ஆழ்வார் எப்படி எப்படிலாம் இவன் வருவான், இது எப்படி எப்படிலாம் இவன் மட்டும் விலகி போவான்னு நல்லா தெரியும். அதற்கு ஏத்த மாதிரி ஆழ்வார் பல்லுறும் கொண்டு ஒண்ணு ஆதிசேஷனா இருந்து இந்த மாதிரி சமீதைகள்ல சொல்றது, இரண்டாவது சம்ஹிதை வேதம் வேண்டாம் புரியாதவாளுக்கு மிகவும் சுலபமாக ஆழ்வார் பாசுரத்தை சொல்றோம், அதுவும் தெரியாதவாளுக்கு தானே சகாரியாக இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்றது. அதுவும் சில பேருக்கு வந்து எங்களுக்கு தமிழும் தெரியாது, எங்க ஊர்ல சகாரியும் இல்லை அப்படின்ற அவளுக்கு பாதுகாசம் மூலமா சொல்றது, பல்லூரு கொண்டு ஆழ்வாருக்கு காட்சி இருக்கிறேன்றது நல்லா தெரியுது. இப்படி ஆழ்வாரால் அனுபவிக்கப்பட்ட இந்த ஆழ்வார் தான் மக்கள் இந்த பாதுகாசத்துக்கும் இலக்குன்னு இப்படி மூணு பிரகாரமாகவும், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தினாலேயும் அதே நேரத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தினாலேயும் அதே போல இப்ப சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார்கள் ஸ்ரீ ஆழவந்தாருடைய ஸ்ரீ சக்தி மூலமாகவும் எல்லா படியினாலேயும் பிரசித்தியாக இருக்கக்கூடிய பாதுகாசம் சுவாமியினுடைய பாதுகாசத்தை இப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அவ்வளவு விஷயங்களை சுவாமி நம்ம சொல்லியிருக்க, யதாமதி யதாசக்தி அஸ்மத் ஆச்சாரியன் அனுகிரகிச்ச பிரகாரம் மாத்திரம் அடியன்னு சொல்லிட்டு இதுல பல உபனிஷத் அர்த்தங்கள் இருக்கு, பல பாசுரங்களை நேர தேசியம் எடுத்து மாற்றிருக்கு, பல பாசுரங்களை ஒன்னு ரெண்டு அடியன் சொல்ல நிறுத்த போறது இல்லை, ஒரு இடம் மட்டும் சொல்றேன். அதாவது இது பல இடங்கள்ல அடியன் சொல்றது இந்த ஸ்லோகத்தை சொல்லி இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும் சுவாமி இது அப்படின்னு. அதாவது நாச்சியார்த்த மொழியில ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தை சொல்லி அத தேசியம் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி நிறுத்திக்கிறேன். காரணம் என்ன, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் இந்த மாதிரி பாதுகாசம். அது ஒரே ஒரு பாசுரம் என்னன்னா, இந்த கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், கூட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று இறக்கூடும் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தை சுவாமி அப்படியே எடுத்து பாதுகாசத்திற்கும் சாய்ச்சிருக்கேன். எங்க சாய்ச்சிருக்கேன், முனி பரிசுத்தி கீதம் கௌதமிய ரட்சணத்தே அப்படின்ற ஸ்லோகத்துல சகுந்தாகா, அதாவது இந்த கிளிகள்லாம் எப்படி வந்து கோவிந்தா கோவிந்தான்ற திருநாமத்தை அழைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது தாம் இந்த நீதி கோவிந்தா எம்பெருமான் ரட்சிக்கக்கூடியவன் அந்த பிரகடனத்துல கண்ணன் எம்பெருமான தான் சொல்லியிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கண்ணன் எம்பெருமான சொன்னாலும் இந்த பிரகடனத்துல ராமனையும் சொல்லலாம்னு காண்பிச்சார் சுவாமி தான். முனி பரிசுத்தி கீதம் கௌதமி ரட்சணம் என்ற ஸ்லோகத்துல இந்த மாதிரி முனிகளினாலேயே தண்டகாரணத்துல சதா எம்பெருமானுடைய புகழே பாடப்பட்டது. அதை பாடப்பட்டதுனால கிளிகளுக்கும் அந்த சுவாவமே வந்தது. அதை கேட்டு கேட்டு இருந்த கிளிகள் எம்பெருமான் ராமனுடைய நாமத்தையே சொல்லிட்டு என்ன கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு அதை ஆண்டாள் விட்டு சொன்ன பிரகாரத்தை காண்பிச்ச பல பாசுரங்களை நேரடியா எடுத்து நமக்கு உபகாரம் பண்ண இடம் பாதுகாக்கிற எல்லா வேதாந்த கருத்துக்களையும் கற்பிஷ்ணுவ பரம மதத்தில் வளர்ந்து மந்திரங்களையும் சொல்ல இடம், அதே மாதிரி வேதாந்தத்துக்கு காட்டியா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எப்படி கிளம்பும் வெளிக்கிளம்பும்னு சொல்லக்கூடிய கிருப்த சியாமா மகிழ சிதை கிருஷ்ணபக்ஷ எடுத்துட்டான் அப்படின்னு இந்த ஆத்மா வந்து வெளியில போறதுக்கான நியமம் பிரபல்லனுக்கு கிடையாதுன்னு சொல்லப்பட்டது. பல வேதாந்த கருத்துக்களை சொல்லி சுவாமியோட பாதுகாசத்துல 1000 விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சுவாமியே முதல்ல சொல்லிட்டேன், அதாவது வால்மீகியுடைய வாக்கும் என்னுடைய வாக்கும் ஒன்னு சாதிச்சிட்டேன், அதனால அது எப்படி நம்மளால சொல்லி முடிக்க முடியாதோ இந்த பாதுகாசத்துடைய பிரபாவமும் அடியனால சொல்லி முடிக்கப்படல. அடியன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இதுல பிரபாவம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய பிரபாவம் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அதை ஸ்ரீமத் சேரநந்தூர் ஆண்டவன் தன்னுடைய வியாக்கியான பிரபாவம் தான் காமிச்சிருந்த, அதை எல்லாரும் சேவிக்கணும்ன்ற ஒரு அந்த ஒரு நோக்கத்துல அடிய வந்து வந்துட்ட பெரிய சபை. அதனால அடியது வந்து சொல்றது வந்து நிறைய தப்புகள் வந்திருக்கோம், அதுக்கெல்லாம் க்ஷமாபணம் வந்து இங்க இருக்க பாகவதாச்சாரியிலையும் சுவாமி திருவடியிலையும் எம்பெருமான் திருவடியிலையும் பிரார்த்திச்சது. ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.